காளிதாசன் காதல் காவியம் நேரில் காணும் நாடிது. காமதேவன் தேரின் ஓவியம் கூடி சேரும் தோழிது. பார்வை அம்பு பாய்ந்தது பார்த்து பார்த்து தேய்ந்தது. மாலை நேரம் ஓய்ந்தது மானும் மார்பில் சாய்ந்தது. காதல் பாட்டு பாடாது கண்களின் மனமெங்கும் ஒரு கூதல் எந்தருகேவா என்னுயிரே. என்னருகேவா என்னுயிரே.